இது பௌர்ணமி நேரமடி. உயிர் பாடிடும் ராகமடி. இது பௌர்ணமி நேரமடி, உயிர் பாடிடும் ராகமடி, ஒரு இதயத்தின் தீபமடி, அதை அணைப்பது பாவமடி. காதல் தீயில் வேகிறேன், காவல் மீறி போகிறேன், ஒரு முறை என் முகம் பாரடி கண்மணியே. ஒரே பௌர்ணமி நேரமடி, உயிர் பாடிடும் ராகமடி. கண்ணில் காயமோ, ஆசையாவும் பாரமே, நீ இல்லாத நேரமே, பூவை தந்த வாசமே, போதை கொண்ட மோசமே. மனம் ஒன்று சொன்னாலே முடைந்தது முன்னால், மறுபடி ஒரு முறை பாரடி கண்மணி. பௌர்ணமி நேரமடி, உயிர் பாடிடும் ராகமடி, ஒரு இதயத்தின் தீபமடி, அதை அணைப்பது பாவமடி. காதல் தீயில் வேகிறேன், காவல் மீறி போ